ஆறாவது நாளுக்கான தியானம். பாடுபடும் போது பொறுமை. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். 1 பேதுரு 2:20. ஸ்டான்லி ஜோன்ஸ் ஒரு சிறந்த கிறிஸ்தவ மிஷனரி. அவர் பல ஆண்டுகளாக ஒரு விசுவாசிக்கு பண உதவி செய்து வந்தார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவருக்கு உதவ முடியாத சூழ்நிலை உதவி அளிப்பதை நிறுத்தி கொண்டார். இதனால் பாதிப்புக்கு உள்ளான அந்த விசுவாசி இத்தனை ஆண்டுகளாக தனக்கு உதவளித்து வந்த அந்த மிஷனரியை பல இடங்களில் அவதூறாக பேசினார். செய்தித்தாளிலும் அவரை பற்றி தாறுமாறாக செய்திகளை வெளியிட்டார். அதனால் ஸ்டான்லி ஜோன்ஸ் மற்றவர்கள் முன்பாக வெட்கி தலைகுனியும் நிலை உண்டானது. இத்தனை ஆண்டுகளாய் என்னிடத்தில் உதவி பெற்றவர் என்னை அநியாயமாய் தூற்றி திரிகிறாரே என மிகவும் மனம் நொந்து போனார். என்ன செய்வதென்று அறியாமல் கலங்கி கொண்டிருந்தார். இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்தார். அந்த விசுவாசிக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தை வாசிப்பவர்கள் யாராய் இருந்தாலும் அவருடைய உண்மை தன்மையை விளங்கி கொள்ள முடியும். எந்த சூழ்நிலையிலும் தான் உண்மை தவறியதில்லை என்பதை பிறர் மறுக்க முடியாத அளவிற்கு அந்த கடிதம் அமைந்திருந்தது. கடிதத்தை அனுப்புவதற்கு சற்று முன்பு எதற்கும் இதை தனது நெருங்கிய நண்பனிடம் காட்டிவிட்டு அனுப்பலாம் என்ற எண்ணம் ஏற்பட்டது. ஆகவே அதை தன் நண்பருக்கு அனுப்பி இதை குறித்ததான கருத்தை தெரிவிக்கும்படி கேட்டார். அவரிடமிருந்து மிக சுருக்கமான பதில் வந்தது. மீட்பின் பணிக்கு இது ஏற்றதல்ல என்று எழுதியிருந்தார். அதை பார்த்ததும் அவரது இருதயத்தின் ஆழத்தில் தொடப்பட்டார். மேற்கண்ட வசனம் அவருடன் பேசியது. ஆகவே அந்த கடிதத்தை அனுப்பாமல் கிழித்து போட்டார். ஆண்டவரே, நீரே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், இந்த பிரச்சனையை நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் என்று ஜெபித்துவிட்டு அமைதியோடு விட்டுவிட்டார். சில வாரங்கள் கழித்து அந்த விசுவாசியிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. அதில் தன்னுடைய எல்லா செயல்களுக்காகவும் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டு எழுதியிருந்தார். தேவனின் செயலை பார்த்தீர்களா பிரியமானவர்களே? கர்த்தருக்கென்று உண்மையாக இருக்கும் நம்முடைய வாழ்விலும் இது போன்ற செயல்கள் சந்தர்ப்பங்கள் நேர்ந்திருக்கலாம். ஆனால் அதை எப்படி கையாண்டோம் என்று நினைத்து பார்ப்போம். ஆண்டவரிடத்தில் ஒப்புவித்தோமா அல்லது நாமே அதற்கான தீர்வை தேடிக்கொண்டோமா? ஒருவேளை அந்த நபர் நம்மிடம் மன்னிப்பு கேட்டு எழுதாத சொல்லாத பட்சத்தில் நாம் மனம் ஒடிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரிடம் நாம் ஒப்புவித்தால் நீதியுள்ள நியாயாதிபதி நிச்சயமாய் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அல்லேலூயா. நம்மை தவறாய் புரிந்து கொள்ளும் அனைவரிடமும் போய் நம்மை நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் அப்படி சொல்லவில்லை, செய்யவில்லை என்று காரணம் கூறி கொண்டிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு என்று தாவீது சொல்வது போல எல்லா காரியங்களையும் அவரிடத்தில் ஒப்புவித்து கர்த்தர் கிரியை செய்யும்படி காத்திருக்கும் போது தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். இயேசு கிறிஸ்துவும் வீணான குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் நிற்கும் போது வாய் திறவாது இருந்தார். 3ஆம் நாளில் அவர் மகிமையாக உயிர்த்தெழுந்த போது அதுவே அதற்கு பதிலாக அமைந்தது. ஆகவே இப்படிப்பட்ட வீண் நிந்தனைகளின் மத்தியில் நாம் செய்ய வேண்டியது ஒவ்வொரு இடமும் போய் நம்முடைய நியாயத்தை கூறுவதல்ல, பொறுமையுடன் நிந்தனைகளை சகித்த இயேசுவையே நினைத்து தேவன் நியாயம் செய்ய விட்டுவிட வேண்டும். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இந்த விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்று எபிரேயர் 12:3 சொல்லுகிறது. நாம் அப்படி நிந்தித்தவர்களோடு போராடுவோம் என்றால் கர்த்தர் ஒன்றும் செய்யாமல் விட்டுவிடுவார். ஆனால் கர்த்தரின் கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்தால் அவர் நம்மை உண்மையுள்ளவர்கள் என்று நிரூபிப்பதும் அன்றி அவர்களையும் உண்மையுள்ளவர்களாக்குவார். அல்லேலூயா. ஒரு பாடல் வரி இப்படி சொல்லுகிறது. பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்றும் அடிக்கையில் எங்கள் புகலிடமே எந்தன் தஞ்சமே, பெருங்கண்மலையின் நிழலே உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே என்று. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்களை குறித்து அநியாயமாய் தூற்றி திரிகிறவர்கள் மேல் நாங்கள் கோபம் கொள்ளாமல் நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர் என்று உம்முடைய கரத்தில் வைத்துவிடும் பொறுமையை எங்களுக்கு தாரும். நாங்கள் பொறுமை இழந்து உம்முடைய நாமம் தூஷிக்கப்பட காரணர்களாக இல்லாதபடி எங்களை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம். நீர் அவர்களை மாற்றப் போவதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.